நாக்கிலே பிராக்குகள் ஏக்கேடோ வாங்கன்ன பேக்கின்னு மோங்கேடோ செய்திகள் நெய்தவையதி நொட்டே வேதி ஏஸ்து இப்புவாகே நாக்கிலே பிராக்குகள் ஏக்கேடோ லேசவும் மோசமா வாசி ஏசியா லாசமா ஆசியமேகும் மிருதுஹாசமா தாசியராகும் நீ சர்வரும் அன்பார் நிந்தம் சிந்தாம் சீலம் மோதம் ஸ்திதி மாறும் சங்கதி சல்கதி சம்பவ்யம்.